شكلك راح يا حياتي وتزيدي تزيدي ليزيستوار بصح كاين ربي جوني مار كل يوم المشاكل انا نرقصي بيني Passe le moment de l'année, je suis bien loin des hauts débats, des romans fanés. Comment veux-tu que c'est classe et comment? Du crack, des crocs, besoin d'une évasion momentanée. Alors mon frérot, garde tes sentiments. Laisse-moi tranquille. Gros, c'est à la bien. On te l'a fait à la bien. Garde tes sentiments. Laisse-moi tranquille. Gros, c'est à la bien. On te l'a fait à la bien. جوني مار كل يوم مشاكلك راح يا حياتي وتزيدي تزيدي ليزي ستوار بصح كاين ربي جوني مار كل يوم مشاكل انا نرقصي فيني يا في عصومان يا يا ياسين دي جي حميدة عربيا دو زيرو كاتور اوني اوني لا ال ام جي تي تي تي تي تي كامو جيرك J'suis de là où les hommes corrects naissent. J'ai quitté la même thèse de Panama Meknes. Soir ce j'vais noyer dans le Jéroboam. Comme si 609 signait Fianso Man. On veut pas elle, on veut pas elle, on veut. Quoi, vide nous la bouteille, vas-y. Bois. C'est Fianso Mania. Quoi, DJ Hamida gros. Pa. On veut pas elle, on veut pas elle, on veut. Quoi, vide nous la bouteille, vas-y. Bois. C'est Fianso Mania. Quoi, DJ Hamida gros. شكلك راح يا حياتي وتزيدي تزيدي ليزي ستوار بصح كاين ربي جوني مار كل يوم المشاكل انا